خاف عليك بلادي والله ماني هاني شبانس à toi toutes les nuits mon pays ma famille l'Algérie ma patrie pour qui je donnerai ma vie on écrira l'histoire comme nos héros nos martyrs خاف عليك بلادي اه من عدياني نسمع فيك جامي هكا بويا وصاني بلادي عزيز عليا نديرها في عينيا انا ولدك انتيا يا ماني شي براني على بلادي خبنوني ضروني عيناني سوفريت ملي مقواني خلوني je baisserai jamais les bras je garderai toujours la foi en moi comment te dire tout simplement je t'aime Algérie mi amor on t'aime à la vie à la mort le peuple te portera encore Algérie mi amor Algérie mi amor on t'aime à la vie à la mort le peuple te portera encore Algérie mi amor غير عليك بلادي احكي لي واش راه صاري t'as toujours été fort tu n'as jamais failli ils t'ont jamais compris mais t'as toujours souri Algérie pour la vie عليك نمد حياتي حتى صبري غمديني ديما يكمل فيه صندي ده نزير تلويت كاني مفغير زاير فلا من غير نكملي وروفير عندات اللي دلي كمي كانت مرسي على بلادي قبنوني ضروني عيناني صوفري تملي مقواني خلوني je baisserai jamais les bras je garderai toujours la foi en moi comment te dire tout simplement je t'aime Algérie mi amor on t'aime à la vie à la mort le peuple te portera encore Algérie mi amor Algérie mi amor on t'aime à la vie à la mort le peuple te portera encore Algérie mi amor